ஒரு அந்தனா பிறந்தா வந்து பிறக்கும் பொழுதே அவன் அந்தனன் கிடையாது. அவன் சாதாரண ஒரு மனிதனாக பிறக்கிறான். 7 வயசு வரைக்கும் விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கான். அதுக்கு மேலதான் அந்த வாசனாதிகள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும், காம விவகாரங்கள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். சோ அவனை காத்து பரமாச்சாரம் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பத்துல அவனுக்கு உபநயனம் பண்ணி அப்பதான் அவன் திஜன்னு சொல்றாங்க. 2வது முறை பிறந்தவனாக முதல் முறை பிறந்த அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறந்தான். 2வது உண்மையிலேயே திறப்பு இப்பதான் அவனுக்கு 2வது முறை பிறந்திருக்கிறான். எதுக்கு அப்படி கேட்டா, இனிமே நான் விளையாட்டு பிள்ளை கிடையாது, இனிமே நான் ஒழுக்க சீரனாக இருப்பேன், என்னுடைய கடமைகளை சரியா செய்வேன், மற்ற அனுதினமும் சந்தியாவதனம் பண்ணுவேன், காயத்ரி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறான். எதுக்குன்னு கேட்டா, இந்த காயத்ரி மந்திரத்தை பத்தி குருதேவ சுவாமி சொன்னாங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்க. எதுக்குன்னு கேட்டா, புத்தி பிரகாசத்தை கொடுக்குறதுக்க. ஏன்னா புத்தி சரியா இருந்தா என் வாழ்க்கை சரியா, புத்தி சரியா இருந்தா எதுவுமே சரி கிடையாது. அந்த விவேக புத்தின்னு சொல்லுவாங்க, பகுத்தறிந்து பார்க்கிற புத்தி. சரி எது பிழையது, தர்மம் எது அதர்மம் எது, சாஸ்வதமான விஷயம் எது அழியக்கூடிய விஷயம் எது, இதை பிரித்து பார்க்கிற புத்தி. அந்த புத்தி வந்து பிரகாசமா இருக்கும். அதனாலதான் இந்த வயசுலயே கூழ் போட்டு அவங்க அப்பா இப்ப உபதேசம் பண்ண போறார். பிரம்ம உபதேசம், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண போறார். என்னுடைய புத்தி பிரகாசமடைய செய்வாயாக, என்னுடைய புத்தி பிரகாசமடைய செய்வார். எதுக்காக புத்தி பிரகாசமா இருக்கணும்? தர்ம அதர்மத்தை பிரிச்சு பார்க்கணும், சாஸ்வதம் எது அசாஸ்வதம் பிரிச்சு பார்க்கணும், என்னுடைய கடமைகள் எதுங்கிறத உணரணும், அதெல்லாம் சரியா செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பிரிச்சு பார்க்கிற புத்தி. ஆனா உண்மையிலே என்னன்னு கேட்டா, இது ஒரு ரகசியம். இப்போ புத்தியை பிரகாசமடைய செய்ய சொல்றோம். சூரிய பகவான் வெளியில இருக்கார், இந்த அதாவது இந்த பூத ஆகாசம் சொல்றோம், உலகத்துல இருக்கார். அவருக்கு உலகத்தை தான் வந்து ஒளி ஒளி வைக்க முடியும். நம்ம இதயத்துல இருக்க புத்தி எப்படி அவர் ஒழிவிக்க முடியும்? முடியாது. ஆகவே நாம் சூரிய பகவான் சொன்னாலும் ஞான சூரியனாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் அதை சொல்றோம். ஏன்னா ஆன்ம ஒளியினாலதான் இந்த புத்தி ஒழிக்கிறது, ஆன்ம ஒளியினால்தான் இந்த புத்தி ஒழிக்கிறது. மதிப்பு ஒளி தந்து மதிப்புள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி மதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதியும் பகவான் சொல்லியிருக்கார். உள்ளது நான் ரொம்ப அழகா சொல்லியிருக்க, மதிப்பு ஒளிதந்து மதிப்புள் ஒளிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா மதிப்பு ஒளிதல் ஆத்ம சைத்தன்யம் தான். ஆகவே அவன் சூரியன் சும்மா சும்மா சொன்னாலும் அந்த சூரியன் சொன்ன மந்திரம் ஆத்ம சூரியன், இந்த ஞான சூரியன் உள்ள இருக்கான். அந்த ஆத்ம சூரியனுக்கு தான் பிரார்த்தனை பண்றோம். ஞான சூரியன் அந்த குழந்தைக்கு ஆத்மா என்னன்னு தெரியாது, இந்த ஞான சூரியனுக்கு தெரியாது. அதனால ஒரு சிம்பலா தான் வெளியில காமிக்கிறதோ பார்ப்பா இந்த சூரியன். ஏன்னா அவங்க உலகத்துல அதான் தெரியுது. ஆனா கொஞ்சம் வளர வளர அவனுக்கு என்ன தெரிய வரும், இந்த சூரியன் வேண்டும் ஆக்சுவலா உள்ள இருக்க சூரியனை வேண்டும், ஆத்ம சைத்தன்யத்தை வேண்டும் தெரியும். சோ அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் இந்த புத்தியை ஒளிரச் செய்ய முடியும். யாரோட புத்தி ஒளிர்கிறதோ பிரகாசமா இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில ரொம்ப உத்தமமான ஒரு வேண்டிய புரிஞ்சமா இருக்கும். இன்னைக்கு ஏன் அவர் விவேகானந்தர் பெருச போட்டு துதிக்கிறோம்? விவேகானந்தர் விவேக புத்தி அவருக்கு அப்படி ஒரு விவேக புத்தி. விவேகம் அதுல என்ன வைராகியம் வரும், அதுல என்ன சட் சம்பத்தி வரும், மூச்சுத்துவம் வரும், எல்லாமே வரும். விவேகத்தை வளர்ப்பதற்காக இவ்வளவு பாடுறோம்.